என் தர்ம தேவதை, தங்க மாங்கனி என் தர்ம தேவதை. நான் பாடும் ஸ்ரீராகம் என்னாலுமே நீ அல்லவா என் பூங்கொடி இடை சொல்லவா. இதழ் ஒரு கனி இன்பலோகமே, உன் கண்கள் தானடி மலரென முகம் அணைவது சுகம் ஒன்று போதுமே. இனி உங்கள் பேர்மொழி நான் தேடினேன் பூந்தோட்டமே வந்தது. நான் கேட்டது அருகே நின்றது. இனிமேல் பறக்கட்டும் பறவைகள் இரண்டும். Pa-pa-pa-pa-pa Pa-pa-pa-pa-pa-pa.